ಶಿರಸ್ವೈರ ಚರಸ್ಥಿರ ರಘುಗುರವಾಸರತಿ ರಾಮ ಸವಾ. ಧೀರ ಧೀರನಾ ಧೀರದಾಯ ಎಂಪರ್ಮಾನ್ ರಾಘವನ್ ರಾಮನ್ ಎಪ್ಪೇರ್ಪಟ್ಟವನ್ ಮಹಾಧೀರನ್ ಅಲ್ಲ ಧೈರ್ಯಂ ಉಡೆಯವನ್ ಇನ್ನ ಎಪ್ಪೇರ್ಪಟ್ಟವನ್ ಸ್ವೈರಜರ ಸ್ವತಂತ್ರನ್ ಇಷ್ಟಪಡಿ ನಡಕ್ಕವನ್ ಸ್ವತಂತ್ರನಾ ಇರಕ್ಕವನ್ ರಾಮನ್ ಇನ್ನ ಎಪ್ಪೇರ್ಪಟ್ಟ ಸ್ಥಿರ ಸ್ಥಿರಮಾನ ರಘುಬರ ವಾಸ ರಚಿ ಎಪ್ಪೋದು ನಮ್ ಅಯೋಧ್ಯ ಪಟ್ಟಣದಲ್ಲಿಯೇ ವಾಸಮಣನ್ ಅಪ್ಪಡಿಂಗ್ರ ಆಸೆ ಉಡೆಯರ್ ಸ್ಥಿರನ ಸ್ಥಿರಮಾನ ರಘುಬರ ವಾಸ ರಘುಪುರಂ ಅಯೋಧ್ಯ ಅದರ ವಾಸ ವಸಿಪದೇ ರತಿ ಆಶೆ ಉಡೆಯವನ್ ಆಹ ತಮ್ಮ ಅಯೋಧ್ಯ ವಾಸಿಗಳು ರೊಂಬ ವಸಿಪದಲ್ಲಿಯೇ ಆಶೆ ಉಡೆಯವನಾಗ ಇರಕ್ಕವನ್ ಅಪ್ಪೇರ್ಪಟ್ಟ ರಾಮ ರಾಮನಾದೇ ಸವಾ ಅಪ್ಪೇರ್ಪಟ್ಟ ರಾಮನಾದೇ ನಡೆಸಪಡುವುದು ಇಂದ ಪಾದುಗಾದೇವಿ ರಾಮನ್ ತನ್ನ ಪಾದಿಯೇ ತನ್ನ ತಿಳಿದು ಜಾಸ್ತಿ ನಡೆಸಲಿಯೋ ಅದರಲ್ಲಿ ಅಪ್ಪೇರ್ಪಟ್ಟ ರಾಮನಾದೇ ನಡೆಸಪಡುಗಿರನ್ ಇಂದ ಪಾದುಗಾದೇವಿ ಎಪ್ಪಡಿ ಇರಕಾ ಸಂಚರಿಕರ ಅಂಗಂಗ ರಾಮನ ಎಳೆಸಿಕೊಂಡು ಮೂವತ್ತವ ಸಂಚಾರಂ ಉಂಟಾರು ಅಪ್ಪೇರ್ಪಟ್ಟ ಸಾಪಸಾಧನಿ ಅಂತ ಪಾವಿಯಾನದೇನ್ ಎಪ್ಪಡಿ ಇರಕ ಅಪ್ಪಡಿಂಗ ತಾರಸ್ಪಾರಸ್ವರ ರಸಭರದಾನ್ ರೊಂಬ அழகா இருக்குங்கிறார் எப்படி தார உரத்ததான ஸ்வாரதர மிகவும் அதிகமாக இருக்கும்படியான ஸ்வர நாதங்களாலே ரசபர நிறைந்த ஆனந்தத்தை தான் கொடுக்கிறதா இருக்கிறது. அதாவது என்ன அர்த்தம், அவன் பாதியை போட்டு நடக்கிற காலத்துல உரத்த சத்தம் கேட்கறது, நிறைய பல பல ஒலிகள் அதிகமாக நிறைய கேட்கறது, அப்பேற்பட்ட நாதங்கள் நினைந்து அந்த நாதத்தை கேட்க கேட்க நமக்கு ஆனந்தம் ஆனந்தமாக இருக்கு. ஆனா இப்ப ஏற்பட்ட பாதுகாதேவியானவர் ராவனுடைய திருவடி என்னென்றும் ராம் இருந்து ராவன் நடக்கும் பொழுது அந்த சடங்குகள் எல்லாம் சந்திக்க அந்த சப்தத்தினாலே அழகான ஒரு நாதத்தை எழுப்பி அதன் மூலமாக நம்மை ஆனந்தத்திலே ஆழ்த்துகிறது. அப்ப ஏற்பட்டவள் இந்த பாதுகாதேவி அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துக்கு பத்ம பாதுகாபந்தம்னு பேரு. சுவாமி தேசியனே பாதுகாபந்தம்னு ஒரு புதுசான ஒரு பந்தத்தை தானே அமைச்சு இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்காரு. ஆக இந்த ரெண்டு பாதுகையை போட்டு பத்மம் போட்டு பத்மத்தில் ரெண்டு பாதுகையை போட்டு நடுவில் போட்டு அந்த பாதுகை நடுவில் ரான்னு எழுதி மேல வரிசையாக எழுத்து விரல்களில் பத்து எழுத்துல பத்து விரல்களிலும் பத்து எழுத்துக்களை எழுதி வரிசையாக சுத்தியும் எழுத்துக்களை எழுதி வாசிச்சா ஒவ்வொன்றும் மேல ஒரு எழுத்து நடுவில் என்று நடுவில் இருக்கும்படியான ராவோட மேல இருக்கும்படியான ஒவ்வொரு எழுத்தும் சேர்ந்து இந்த ஸ்லோகம் வரும்படியாக அழகாக பாதுகாபத்ம பந்தத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அமைத்திருக்கிறபடி சரணாவணி இதம் பரே தரா சௌரே சரணபுருஷாத்திரௌ சரணாவணி திசதி சத்வரே சுசதாம். ஸ்லோகம் 950. சரமசரஞ்சனியந்து சரணாவனிதம் பரே தரா சௌரே சரமபுருஷாத்திரௌ சரணாவணி திசதி சத்வரே சுசதாம். ஏ சரணாவணி கங்கனாவுடைய பாதுகாதியை பாதுகாக்கின்றவள் திருவடியை பாதுகாக்கின்றவளான பாதுகாதேவியே நீ எப்படி இருக்க அப்படின்னா அனிதம்பரேதரா என்ன இதம்பரமாக இருக்க மற்ற எதையும் நீ நாடுவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாப்பதே நம்முடைய கடமை என்று அதே கருத்து உள்ளவளாய் நீ இருக்க. அப்ப ஏற்பட்ட நீ சரம் அசரஞ்சனியந்து சரம்னா ஜங்கமான வஸ்துக்கள், அஜரம்னா ஸ்தாவரமான வஸ்துக்கள். இந்த ஜங்கமஸ்தாவர வஸ்துக்களை எல்லாம் படைத்து அவர்களை அந்தந்த காரியங்களை நியமிக்கின்றனாறு சர்வேஸ்வரன் எம்பெருமான் சௌரி பகவான் அவனுடைய சரம புருஷ ஆர்த்தரத்ரவும் அப்படி எம்பெருமானுடைய எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கேன். சரணம்னா திருவடிகள், அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா எப்பொழுது நமக்கு சரவபுருஷம் மோட்ச புருஷார்த்தத்தை ஞாபகப்படுத்தே இருக்கு. துவயம் என்ன பண்றது, சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி என்று மோட்சத்துக்கு உபாயமாக ரங்கநாதனுடைய திருவடிகளை சரணமாக அடைகிறேன் என்று துவய நம்பிக்கை ஞாபகப்படுத்துகிறது. அதனால மோட்சத்தை கொடுக்கிறது எது அப்படிங்கிறதுனா எம்பெருமானுடைய திருவடிகள். அதனால எம்பெருமானுடைய திருவடிகள் என்ன பண்றது, மோட்ச புருஷார்த்தத்தை எல்லாருக்கும் ஞாபகப்படுத்திருக்கு. சித்திரவு சித்தம்னா ஞானம், மோட்ச புருஷார்த்தம் தான் உசந்தது, அதில் அடைய வேணும் என்கிற ஒரு ஞானத்தை திரவுனா காக்கின்றது அப்படின்னு அர்த்தம். மோட்ச புருஷார்த்த ஞானத்தை நம்ம கொண்டு பண்றது. எம்பெருமானுடைய திருவடியை தாயின் இருக்கு பாதுகா தேவி, பாதுகா தேவிக்கு மேல திருவிச்சமான பெருமாளுடைய திருவடி இருக்கு. அந்த திருவடி என்ன பண்றது அப்படிங்கிறதுனாக்க மோட்ச புருஷார்த்தத்தை நம்ம ஞாபகப்படுத்துறது. ஏன்னா அந்த திருவடியை நாம் சிரமமாக அடைஞ்சால்தான் நமக்கு மோட்ச புருஷார்த்தம் கிடைக்கும். அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, சத்துக்கள் இருக்காளே, சுரூப ஞானம் உடையவர்கள், வைராக்கியம் உடையவர்கள், பகவானிடத்திலேயே ஈடுபாடு உள்ளவர்கள், அப்பேற்ற பெரியோர்கள் கடைசி காலத்துல ரங்கநாதனை கோவில்ல போய் சேவிக்க முடியாம தான் இருக்கிற இடத்துல இருந்தே ரங்கநாதனை சேவிச்சுட்டு ரங்கநாதனுடைய திருவடியை தியானம் பண்ணிட்டே இருப்பார். அப்படி இருக்க முடியாது. அவர்களுடைய சத்துரேஷு வீட்டு அங்கனங்கள்ல அவ ஆத்துக்குள்ள பாதுகா தேவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த ரங்கநாதனை அழைச்சிட்டு போய் அவளுக்கு ரங்கநாதனே கொடுக்கறா அவ. அதனால சரணபுருஷார்த்தத்துக்கு சாதமா இருக்க முடியாத எம்பெருமானுடைய திருவடிய, அந்த திருவடியை நாம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த ரங்கநாதனையே கடைசி காலத்துல அவ கிரகங்களுக்குள்ள அழைச்சு கொண்டு போய் ரங்கநாதனுடைய தேவை பண்ணி வச்சு அவர்களுக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யம் கிடைக்க முடியாத பண்ணுகின்றால் இந்த பாதுகா தேவி என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேவிக்கு சாதித்தபடி. இந்த ஸ்லோகத்துல சர என்கிற சொல்லானது நான்கு பாதத்திலையும் முதல்ல வருது. சரமஜரஞ்சன் சரன்னு ஆரம்பிக்கிறது, சரணம் அவனிங்கிறது ரெண்டாம் பாதத்துல சரன் வருது, சரம புருஷார்த்தம் மூன்றாம் பாதத்துல சர வருது, சரணாவணி திசதிங்கிறது அங்கேயும் சர வருது. ஆக சர என்கிற சொல்லானது நான்கு பாதங்களிலும் ஆரம்பத்தில் இருக்கும்படியாக வைக்கப்பட்டிருக்கு. இல்லையே அப்புறம் சரமா திருகொல்லியா, சரம என்கிற சொல்லானது முதல் பாதத்திலையும் சரம சரம் சரமான்னு வருது, அதே மாதிரி மூன்றாம் பாதத்திலையும் சரம புருஷார்த்தம் சரமான்னு வருது. சரம என்கிற சொல்ல ஒன்னு மூணு பாதங்கள்ல அமைச்சிருக்கார் சுவாமி இந்த இடத்துல. அதுக்கப்புறம் சரணாவணிங்கிற சப்தம் இருக்கேன் பாதுகை என்ன, சரணாவணிங்கிற சப்தத்தை ரெண்டு பாதங்கள்லயும் ஆரம்பத்தில் வச்சிருக்காரு. அது ரெண்டாம் பாதத்துல சரணாவணி தம்பரேதரா அப்படின்னு சரணாவணி வருது. அப்புறம் நாலாம் பாதத்திலையும் சரணாவணி திசதி அப்படின்னு அங்கேயும் சரணாவணி ஆரம்பிக்கிறது. இப்படியாக சர சரம சரணாவணி என்கிற இந்த சொற்களை திரும்ப திரும்ப யமகமாக வரும்படியாக பண்ணி அழகான சித்திர பந்தத்தை சுவாமி ஜீயின் இந்த ஸ்லோகத்தில் அமைத்திருக்கிறபடி இந்த பத்ததிக்கு சித்திர பத்ததின்னு பேரு. சித்திர பத்ததியில 40 ஸ்லோகங்களே சுவாமி ஜெயசின்னு சாதிச்சிருக்காரு. இந்த சித்திர பத்ததி சப்த சித்திரம் இது. ஆக மற்ற இடங்கள்லாம் பொருள் அர்த்தம் இருக்க அதனுடைய பெருமை துவனி அதனுடைய எஞ்சிய அர்த்தம் அழகான பொருள்கள் இதெல்லாம் கிடைக்க முடியாத வர்ணிச்சாரு. ஆனா இதுல சப்தம்தான் பிரதானம். சப்தத்தை பல முழுகமாக பல தடையா வரும்படியாக பண்ணி மனுஷனை கவரும்படியான ஸ்லோகங்கள் இந்த 40 ஸ்லோகங்களும். இப்ப 40 ஸ்லோகமும் மிக கடினமானது, அதுல பல ஸ்லோகங்கள் மிக மிக கடினமானவை. அந்த ஸ்லோகங்கள்ல அர்த்தமும் ஓரளவு மாறுபடாமல் பண்ணி சப்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சப்தத்தினுடைய ஆடம்பரம் எவ்வளவு உண்டோ அத்தனையும் சுவாமி விளையாடி காட்டிருக்கிறார் இந்த சித்திரபதியில. அப்பேற்பட்ட இந்த சித்திரபதியானது இதோடு முடிகிறது. பிரபத்யே பாதுகாம் தேவீம் பரவித்யாமிவ ஸ்வயம் தாமர்ப்பயதி தீனானாம் ஜெயமானோ ஜகத்குரு. ஸ்லோகம் 951. பிரபத்யே பாதுகாம் தேவீம் பரவித்யாமிவ ஸ்வயம் సమర్పయతి దీనానాం జయమానో జగద్గురుః. పాదుకా సహస్రత్ల మొత్తం 32 పద్ధతి. అదిల ఇది నిర్వేద పద్ధతిని పేరు. ఇది 31వ పద్ధతి. ఇదివరయిలం స్వామి దేశికన్ 30 పద్ధతిగల பாதுகையினுடைய சொரூபம் எத்தகையது, பாதுகையினுடைய கல்யாண குணங்கள் எத்தகையவை, இவைகளெல்லாம் அனுபவித்தார். பல பல திசாக சந்தோஷமாக அனுபவித்தார். இவ்வளவு சந்தோஷமாக அனுபவித்து விட்டு இப்போ ஏற்பட்ட பாதிகையை நாம் அடைந்தால் சுகமாக மோட்சத்தை பெறலாமே, இதுவரையில் அந்த பாதிகையை அடையாமல் இருந்து விட்டோமே, இப்பதானே பாதுகிட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு, இதுவரையிலும் பாதுகிட்டு வராமல் போயிட்டோமே என்கிற ஒரு வருத்தம் மனசுல சுவாமி தேசிய நிற்கும். அது நிர்வேதம், மனசுல துக்கம். ஆகையினால அந்த துக்கத்தை மனசு வச்சுக்கிட்டு அப்போ இப்போவாது நாம் இதே நாம் அடைந்தோமே என்று சந்தோஷப்படுகிறார். இப்பொழுது என்ன இப்போ அப்படின்னு கேட்டோம்னா, சாஸ்திரம் என்ன சொல்றது, தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இவைகளை சொல்லுகிறது. தெரிஞ்சுதா, இதுவரையிலும் தத்துவம் நமக்கு ஈஸ்வரன் தத்துவம் சொல்றோமோ இல்லையோ, அதே மாதிரி தத்துவத்தில் பாதுகா தேவியும் தத்துவத்தில் சேர்ந்தவர்கள். 30 பத்ததியினால பாதுகாங்கிற தத்துவத்தை பற்றி சுவாமி தேசியன் அவருடைய கல்யாண குணங்களையும் சொரூப குணங்களையும் எல்லாவற்றையும் அழகாக பேசி என்ன நமக்கு எடுத்து காட்டினார். தானும் அனுபவித்தார் இல்லையா. அப்படி அனுபவித்த பிற்பாடு இப்பொழுது உபாயத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எது உபாயம் அப்படின்னு கேட்டோம்னா, வேதம் என்ன சொல்றது, ஜஸ் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டா, அவன் தான் ஜெகத்குரு. ஜெகத்குரு நம்ம ஆச்சாரர்கள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் உலகிலேயே அனுபவிச்சு சுகங்களையும் அனுபவிச்சு கஷ்டங்களையும் அனுபவிச்சு கடைசியில் இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்து சதாச்சாரியனை அடுகி நாம் மோட்சத்தை அடைவதற்கு வேண்டிய வழியை உபதேசிக்க வேண்டும் என்று அவர்களிடம் போய் நாம் பிரார்த்தித்தால், அவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட பக்தி மார்க்கத்தையும் பிரபுத்தி மார்க்கத்தையும் நாம் உபதேசித்து அதன் மூலமாக மோட்சத்தை அனுபவதற்கு வழியை நமக்கு காட்டுகிறார் அல்லவா. அது எப்படி வந்தது நமக்கு அப்படின்னு கேட்டா, அது முதல் ஜெகதாச்சாரியன் ஜெகத்குருவா இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே அவங்ககிட்டே இருந்து நமக்கு வந்து உபாயத்து தான் நம்ம ஆச்சாரியால் உபதேசிக்கிறான். ஜெகத்குரு என்ன பண்ணா முத முதல் அப்படின்னு கேட்டோம்னா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை. அதாவது முத முதல் எம்பெருமான் என்ன பண்றான், பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான். பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டு அப்புறம் உலகத்தெல்லாம் படைக்கும்படியாக அவனை நியமிக்கிறான். அப்பொழுது படைப்பதற்கு வழி தெரியாமல் அவன் திட்டமிட்ட காலத்தில் அவனுக்கு வேதங்களை உபதேசம் பண்ணி அதன்படி உலகத்தை படைத்து அப்புறம் வேத மார்க்கத்தை அந்த பரம்பரையாக உபதேசித்து எல்லாம் நல்வழிப்பட்டு மறுபடியும் மோட்சத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக சிருஷ்டியை செய்கிறான் என் பெருமான் இல்லையா. நான் மகன் மூலமாக அந்த முறையில் நமக்கு முத முதல் ஜெகதாச்சாரியனாக வேதத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்ட பக்தி பிரபத்தி மார்க்கங்கள் அனைத்தையும் நமக்கு முதல்ல உபதேசித்தவன் யாரு, எம்பெருமான். அதனால் அவன் ஜெகத்குரு. அப்பேற்பட்ட ஜெகத்குருவான எம்பெருமான் நமக்கு ஹிதமான உபாயத்தை நமக்கு எப்படி உபதேசிக்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு பக்தி பிரபத்தி மார்க்கம் மூலமாக மோட்சத்தை பெறலாம் என்று வேதத்தின் மூலமாக நம் ஆச்சாரியர்கள் மூலமாக நமக்கு உபதேசிக்கிறான். சரி, அப்ப ஏற்பட்ட உபாயம் எது அப்படின்னு கேட்டோம்னா, பக்தின்னு சொன்னார். பக்திங்கிற உபாயத்தில் நாம் இறங்கினோமே ஆகிய அவ்வளவு சுலபமாக பக்தியை சாதித்து யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரணான்னு சொல்லக்கூடியதான அங்கங்களெல்லாம் அனுஷ்டித்து அதன்படி ஒழுங்காக பகவத் தியானத்தை பண்ணி பக்தியின் மூலமாக மோட்சத்தை பெறுவது என்பது மிக கடினமான காரியம் அல்லவா. அதனால நமக்கு சுலபமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டோம்னா, பிரபத்தி மார்க்கம். அந்த பிரபத்தி மார்க்கத்திலையும் சுலபமானது எது அப்படின்னு கேட்டோம்னா, எப்படியானாலும் எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை அளிக்கிறானோ அதே மாதிரி பாதுகாதேவி நமக்கு மோட்சத்தை அளிக்கிறார். சுவாமி தேசிகன் பாதுகாதேவியினால நாம் எல்லா விஷயத்தையும் அடைய முடியாத வசதியாக இருக்கும் பொழுதும் இத்தனை நாள் நாம் பாதுகாதேவியை அனுசந்திக்காமல் போய்விட்டோமே என்று வருத்தத்தோடு இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பாதுகா தேவியை நமக்கு கொடுத்திருக்கார். எப்படி, பிரபத்தியே பாதுகா தேவியின் பரவித்யாமிவ ஸ்வயம். ஸ்வயம் ஜெகத்குருவானே பிரம்மானே நமக்கு பாதுகாதேவியை அளித்தான். எத மாதிரி அளித்தான் அப்படிங்கிட்டாக்க, பரவித்யாமிவ ஸ்வயம். பரவித்யா பக்தி மார்க்கம், தெரிஞ்சா பரவித்யை போல மோட்ச தேடுவதற்கு பிரதான சாதனமா இருக்க முடியாதான வித்யா பக்தி இருக்கேன், அந்த பக்தியை போல நமக்கு பாதுகையே அளித்தான் நமக்கு எம்பெருமான் அப்படின்னா. யமார்ப்பயதி தீனானாம் ஜெயமான் மனோ ஜெகத்குரு. அவன் ஏன் கொடுத்தான் அப்படின்னு கேட்டோம்னா, அவன் ஜெகத்குருவான் அப்படினாலே ஆச்சாரியனா அப்படின்னாலே ஆச்சாரியின் சிஷ்யர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது கடமையான அப்படின்னால அந்த முறையில நமக்கு சுகமான உபாயத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு பாதுகையை கொடுத்தான். நம்மிடத்தில் அவனுக்கு தயம். நாம் சம்சாரத்தில் அல்லல் பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு மறுபடியும் புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்று மீண்டும் மீண்டும் பிறந்து தாய்க்கறிவிலிருந்து கஷ்டப்படுவதையே பார்த்து விற்பாடு ஜெயமானாம் தீனானாம். நாம்லாம் தீனர்கள், வேறு வழி இல்லாமல் திண்டாடுபவர்கள், மோட்ச தேடுவதற்கு பெறுவதற்கு வழி இல்லாதவர்கள். அப்பேற்பட்ட நமக்கு நம்மிடத்தில் என்ன பண்றான், யாம் அற்பயதி பாதுகாதேவியை கொடுக்கிறான் அவன். ஆக பாதுகாதேவி பேர்பட்டவன்னா பக்திஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள் பாதுகாதேவி இல்லையா. உமாயஸ்தானத்தில் எம்பெருமான நாம் என்ன சொல்லுகிறோம் அப்படிங்கிட்டோம்னா, எம்பெருமான் சித்தோபாயம் என்றும் நாம் செய்யக்கூடிய பக்தி பிரபத்திகளை சாஜோபாயம் என்று சொல்லுகிறோம். அதனால எம்பெருமான் எப்படி உபாயமோ அதே மாதிரி பாதுகாதேவியும் உபாயமானவன். அப்பேற்ற பாதுகாதேவியை நமக்கு ரங்கநாதன் கொடுத்திருக்கிறான். ஆக அந்த பாதுகாதேவி ஆசிரியிட்டு நாம் மோட்சத்தை பெறலாமே சுலபமாக அடையலாமே அப்படி இருக்க, இதுவரை அந்த பாதுகாதேவியை நாம் அனுபவிக்காமல் விட்டு விட்டோமே என்கிற ஒரு மன வருத்தத்தினாலே நிர்வேதத்தோட இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் தன்னுடைய ஒரு வருத்தத்தை காட்டி பாதுகாதேவியே நமக்கு கிடைச்சது பெரிய அதிருஷ்டம், அந்த பாதுகாதேவியானவள எதையும் நமக்கு கொடுப்பாள், அவளிடமே நம்ம மோட்சத்தை பெறலாம் என்பதை இந்த ஸ்லோகத்தில் எடுத்து காட்டுகிறார் சுவாமி தேசிகன். அதி ஜன்மனி பாதுகே பரஸ்மின் அனகை கர்மதிசோபவேயம் எய்மே வினையே நரங்கவத்து சமயே துவாம் பதையோ சமர்ப்பயந்தி. ஸ்லோகம் 1052. அதி ஜன்மனி பாதுகே பரஸ்மின் அனகை கர்மதிரி கிருஷோபவேயம் எய்மே வினையே நரங்கபர்த்து சமயே துவாம் பதையோ சமர்ப்பயந்தி. போன ஸ்லோகத்தில் பரவித்யாமிவஸ்வயம் அப்படின்னு பாதுகாதேவியை பரவித்யாஸ்தானத்தில் சாதித்தார், உபாயத்தை சாதித்தார். உபாயத்தினால் அடையக்கூடிய பலத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். நாம் இங்கு பாதுகா கைங்கரியம் பண்ணணும். பாதுகை உபாயம் ஆச்சுனாக்க பாதுகையை இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிட்டாக்க, அந்த பாதுகையை எப்போ பார்த்தாலும் வந்து சேவிக்கணும், பாதுகையை தரையில் தாங்கணும், இம்மாதிரி பாதுகைக்கு அர்ச்சனை பண்ணணும், இது மாதிரி கைங்கரியங்கள்லாம் பண்ணி பாதுகை உபாயமான அப்படின்னால அது மோசான ஐஸ்வரத்தை நமக்கு கொடுக்கும் இல்லையா. அதனால் அந்த உபாயத்தை நாம் பண்ணணும். அந்த பலம் எப்படின்னு கேட்டால், பரவித்யா இருக்க பரவித்யானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் வளர்ந்து அதே பூர்ண பகவத் அனுபவத்தை நமக்கு கொடுக்கறது. மோட்சத்துக்கு போனாலும் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுண்டு அந்த பக்தி தான் அந்த அனுபவ பிரம்மானந்த அனுபவமாக மாறுகிறது, மோட்சத்தில் அடைகிறது. அதனால பரிபூர்ண பிரம்ம அனுபவம் தானே மோட்சம். அதே மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதும் மோட்சத்தில் அங்கே போய் பெருமாளை அனுபவிக்கிறோம். அதே சமயம் பெருமாளுக்கு வேண்டி கைங்கரியங்கள்லாம் பண்ணுவோம். இப்படிலாம் இருக்கிறது மாதிரியும் அந்த பாதுகாக்க இங்கரியத்தை இங்கேயே நாம் பண்ணி அனுபவிக்கலாமே என்று ஆசைப்படுகிறார் சுவாமி. எப்படின்னு கேட்டா, எய்மே வினையேங்கு சமயே துவாம் பதையோ சமர்ப்பயந்தி. ரங்கநாதனுக்கு திருவாரம் நடக்கிறது, அதை போய் சேவிச்சு நிகழ்ந்திருக்காரு சுவாமி தேசியன். அப்போ திருவாராதன காலத்துல 6 ஆசனங்கள் சமர்ப்பிக்கிறான் முழுக்க சேவிச்சமான தெரியும் நமக்கு. அதெல்லாம் முதல்ல மந்திர ஆசனம் சமர்ப்பிப்பான், அக்கிவாதி ஆசனவாதிகளாம் சமர்ப்பிச்சு உபச்சாரங்களை பண்ணுவான். அதுக்கப்புறம் ஸ்தானாசனம் சொல்லிட்டு அதுல பெருமாளை ஏழை பண்ணி பெருமாளுக்கு திருமஞ்ச நாள் ஏழாயெல்லாம் பண்ணி முடிப்பான். அதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அலங்கார ஆசனம் இன்னொரு ஆசனத்துல பெருமாளை ஏழை பண்ணி பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி இருக்கலாம், அர்ச்சனைகளை எல்லாம் பண்ணுவான். அலங்கார ஆசனம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் போஜ்யாசனம்னு பேரு, அந்த ஆசனத்துல பெருமாளுக்கு சளியை கண்டரோலை பண்ணுவா, ஒரு ஆசனத்துல சமர்ப்பிச்சு அதை எழுத்துக்கும் தியாக பண்ணி சளியை கண்டரோலை பண்ணுவான். அதுதான் உடனே மறுபடியும் இன்னொரு ஆசனத்தை எழுந்துகளை பண்ணி புனர்மந்திராசனம் சொல்லி பெருமாளுக்கு அற்புதாரத்தையெல்லாம் பண்ணி சாத்துவட்டையெல்லாம் பண்ணி பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி சேவிக்கிறோம். அதுக்கு பிறகு பரியங்காசனம்னு பரியங்காசனத்துல சமர்ப்பிச்சு பெருமாளை சேனிச்சுக்கிறதாக நாம் சேனிச்சிருக்க முடியாத நான் பண்றோம். இப்படியாக ஆறாதகால் ஆறு வகையான ஆசனங்களை சமர்ப்பிக்கின்ற காலத்துல ஒரு ஆசனத்திலிருந்து இன்னொரு ஆசனத்துக்கு பெருமாள் எழுறாரு இல்லையோ, அப்ப என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பாதுகாதேவிய தன் தலையை தாங்கி அது பெருமாளுக்கு இன்னொரு ஆசனத்துக்கு போறதுக்கு பெருமாள் திருவடிங்கிறத சமர்ப்பிக்கிறான். பெருமாள் திருவிழா சமர்ப்பிச்ச பிற்பாடு அந்த ஆசனத்துக்கு பெருமாள் எழுந்தார். அப்புறம் அந்த ஆசனத்துக்கு ஏறின உடனே பெருமாள் அமர்ந்த உடனே அந்த பாதுகையை எடுத்து பாதுபீடத்துல வச்சிருவார். மறுபடியும் அடுத்த ஆசனத்துக்கு ஏழுற காலத்துல மறுபடியும் அந்த பாதுகையை எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். இப்படியாக பாதுகையை தான் எடுத்து சமர்ப்பிக்கிறது ஒவ்வொரு ஆசனம் தோறும் சமர்ப்பிக்கிறது கோவிலும் இப்படி சமர்ப்பணத்தெல்லாம் பார்த்த உடனே சுவாமி செய்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி அர்ச்சனா பிறந்திருந்துமே ஆகிய நமக்கும் இது மாதிரி ரங்கநாதனுடைய பாதுகையை ரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்குமே அப்படின்னு கேட்கிறார். அது எப்ப கிடைக்கும், இத்தனை ஜென்மத்தில் நமக்கு நாம் அர்ச்சனா வரல, பெருமாளை கைகரியம் பண்ண முடியல, அதனால அடி ஜன்மணி பாதுகே பரத்தின் அனகை கண்மணி சோபவேயம். இதற்காக நான் என்ன பண்ணணும், அதுல பாவமற்ற விரோதங்கள்லாம் இல்லாதபடியான நல்ல உயர்ந்த புண்ணியகர்மாக்கள்லாம் நாம் பண்ணணும். நல்ல புண்ணியகர்மாக்களை பண்ணி அடுத்த ஜென்மமாவது மறுபடியும் நாம் இங்கே ஸ்ரீரங்கத்திலே ஜென்மம் முடித்து அந்த அர்ச்சகா வம்சத்தில் பிறந்து நாம் பெருமாளுக்கு திருவாரான கைங்கரியத்தை பண்ணி அதுல பாதுகையினுடைய பாதுகையை சேவிக்கிறதும் பாதுகையை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதும் இம்மாதிரியான கைங்கரியத்தை பண்ணி அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் சுவாமி. அதாவது வைகுண்டத்தில் போய் தம் பண்ண வேண்டிய கைங்கரியத்தை இங்கேயே ரங்கநாதனுக்கு பண்றது இருக்கேன், அதுவே நமக்கு பெரும் பாக்கியம். அங்க கிடைக்கிறத இங்கேயே கிடைச்சிட்டாக்க இங்கேயே இருந்து நாம் அனுபவிக்கலாமே. இந்த அபிப்பிராயத்தை வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசியனே சாதிச்சாரு. நிரந்தரம் நிர்விசதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூத்தியம் சத்தியம் சபே வாரணசைலநாத வைகுண்ட வாசேகி நமே பிலாசா அப்படின்னு சாதிக்கிறார். வாரணசைலநாதா சரிகரியே பரதராஜா, எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நிரந்தரம் நிர்விசதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரூத்தியம். உங்களுடைய ஆபிரூபியம் இருக்க திரும்பியே நீ அழகிருக்கேன், அது எப்ப ஏற்பட்டது அப்படின்னு அஸ்பிருஷ்ட சிந்தாபதம், மனசால் கூட நினைச்சு இந்த அழகு இப்படி இருக்கு நம்மால் நினைக்க கூட முடியாது. எப்படி ஆனாலும் எம்பெருமானுடைய எல்லாரும் குணங்களை பேச வந்த வேதமானது ஏதோவாதோ நிவர்த்தந்தே அப்பிராத்திய மனசாதகம் என்று வாயால எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நம்மால் சொல்லவே முடியாது, இன்னும் நம்மால் முடியாதுன்னு எப்படி வேதமே ஒதுங்குகிறதோ அதே மாதிரி உன்னுடைய திருமே நேரம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா அஸ்பிருஷ்ட சிந்தாவதம், மனசால் கூட நினைச்சு இப்படி பெருமாள் பரதனுடைய அழகு இப்படி திருமணி அழகு செய்கிறது என்று வாயால் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அழகடுக்கே துதீயம் அதை நிர்விசதீயம், அதை நான் எப்போது சேவிச்சிருக்கணும். எப்படி சேவிக்கணும் அப்படின்னா நிரந்தரம் சொன்னார், இடைவெளி இல்லாமல் எப்ப பார்த்தாலும் அதே சேவிச்சுட்டு இருந்துட்டேனே ஆகியோர். அப்புறம் எனக்கு சத்தியம் சபே வைகுண்ட வாசேக்கு நம அபிலாஷா, எனக்கு வைகுண்டம் போகணும் அங்கே சேவிக்கணுங்கிற ஆசையே கிடையாது அப்படின்னா. அப்படியானா வைகுண்டமே போறதுக்கு பெருமாள் சுவாமி தேசிக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டா அந்த ஸ்லோகத்தில் ஏதாவது பொடி வச்சு பேசுறார் சுவாமி. என்னன்னா நிரந்தரம் தான் எப்பொழுதும் உன் திருமேனையே சேவிச்சுட்டு இருந்தா அப்புறம் வைகுண்ட தினத்துக்கு அங்க போய் என்ன பண்ண போறோம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை மனசால தியானம் பண்ண போறோம், எம்பெருமானுடைய திருமேனையை சேவிச்சுட்டே அனுபவிச்சுட்டே இருக்க போறோம் மோட்சத்துக்கு போனாக்கே. அந்த மோட்சானந்த அனுபவமானது இங்கேயே கிடைச்சிருக்கனாக்கா அப்புறம் அங்கே எதுக்காக போகணும், ஆனால் இங்கே கிடைக்காது. ஏன்னு கேட்டா நிரந்தரம் எப்பொழுதுமே அனுபவிக்கணும்னு சொன்னாக்கே இங்க கர்மகிருதமான பிராரத கர்மான உடமான சரீரம்தான் திருமேனிதான் இப்ப நமக்கு இருக்கு இல்லையா சுவாமிக்கு. அதனால அந்த திருமேனி போயிடுச்சுன்னா பலனை அனுபவிக்க முடியாமல் போடும். அப்படி இல்லாமல் நிரந்தரமா இங்கேயே இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் வரதனுடைய திருமேனியே சேவிச்சுட்டு இருக்கிறதா இருக்கும் பட்சத்துல அப்ப வைகுண்ட வாசிக்கு நமே விளாடான் என்று சாதித்தார். அதே மாதிரி ரங்கநாதன் விஷயத்திலையும் பாதுகாக்க இங்கிரியம் பண்றது எனக்கு தெரிஞ்சதுனாக்க வைகுண்டத்துக்கு போகணுங்கிற தேவை கூட இல்லை என்று தாத்பரியம் சுவாமி விவேகனுக்கு. இதான் தொண்டரப்படி ஆழ்வாரும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன். இந்திர லோகமாலும் இந்திர லோகமாளுதுன்னா வைகுண்டத்தை ஆளுகின்றது தெரிஞ்சுதான். மோட்சத்தில் போய் வைகுண்டத்தை ஆளக்கூடியதான ஒரு பெரும் பாக்கியம் இருக்கே நமக்கு, அந்த பாக்கியம் எனக்கு தேவையில்லை. ஏன் இங்கே எம்பெருமானே ரங்கநாதனே நான் சேவிச்சுட்டு இருந்துட்டேன் யாகிகள் என்ன அங்க போய் கிடைக்கக்கூடிய அந்த பரபிரம்ம அனுபவம் அங்க வைகுண்ட லோகத்தை ஆளுவது இங்கிருந்து அப்படியே உலகத்தை எல்லாம் ஆளக்கூடியதான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிடும், இங்க ஒன்னு அனுபவிக்கிறதே எனக்கு போதும் என்று அச்சுவை தவிர யான்போய் இந்திர லோகமாலும் அச்சுவைபதினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று தொண்டரடிப்பழி ஆழ்வார் ரங்கநாதனை பிரார்த்திக்கிறார். யாரோ அதே ஒரு ரங்கநாதன் விஷயத்தில் பாதுகாசாஸ்திரத்திலையும் சாதிக்கிறபடி சுவாமி தேசியன் ஜயாசதகத்தில் நாதப்பரம் கிமபிமே துயினாசனீயம் மாதர்தயே மைகுருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ கிருஷகிரி பிரணயேயசாசௌ முக்தானுபூதி மிகதாஸ்யதி மே முகுந்தா. என்ன சாதிக்கிறார், நாதப்பரம் கிமபி மே துயினாசனீயம் இம்மே வேற ஒன்றும் உங்கள்கிட்ட நான் பிரார்த்திக்கல, ஏ தயாதேவி எனக்கு ஒண்ணு பண்ணு, மாதர்தயே மை குரு விஸ்வததா பிரசாதம், அம்மா தயாதேவி நீ எனக்கு பரிபூர்ண அனுகிரகம் எனக்கு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டமானாக்க ரிஷகிரீஸ்வரனுக்கான எம்பெருமான் சீனிவாசன் அவன் என்ன பண்ணணும், எங்கிட்ட அன்போட பிரீதியோட இந்த லோகத்திலேயே எனக்கு முக்த அனுபூதி மிகதாஸ்தினே முகுந்தா, அவனும் முகுந்தன் மோட்சத்தை கொடுக்கிறவன், மோட்சத்தை கொடுக்கணும் இந்த லோகத்திலேயே மோட்ச ஆனந்தத்தில் அனுபவிக்க முடியாத பாக்கியத்தை எனக்கு கொடுக்கட்டுமே, அங்க முக்தர்கள் போய் என்ன அனுபவிப்பார்களோ அந்த ஆனந்த அனுபவத்தை இங்கேயே நான் கொடுத்துட்டேனே கொடுத்தானே ஆகியும் அப்புறம் நான் தயாதி உன்னை பார்த்து எனக்கு அதை கொடுத்துக்கணும் உன்னை நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு உசந்து எனக்கு கிடைக்க வேண்டியது இங்கேயே முக்த அனுபவம், ஆக இந்த சரீரத்திலேயே சுவாமி தேசியர் இங்கேயே மோட்சானந்த அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அல்லவா. என்ன அதுபோல் அதுபோல ரங்கநாதனிடத்துல பாதுகாக்க கைங்கரியம் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் என்று சுவாமி தேசியன் ஆசைப்படுகின்றபடி பரிவர்த்தைதாபிதா மகாதீன் துமிவானந்தமசோ வரச்சனேகா அதுனா வினசௌரி பாதுகே துவாம் அனகாலம்பனம் அத்விபைதி சித்திரம். ஸ்லோகம் 453. பரிவர்த்தைதாபிதா மகாதீன் துமிவானந்தமசோ வரச்சனேகா அதுனாபி நசௌரி பாதுகே துவாம் அனகாலம்பனம் அத்விபைதி சித்திரம். முன் ஸ்லோகத்தில் பாதுகையை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார் ஒரு கைங்கரியம் இருக்கு, அப்பேற்ற சிறந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்காதா, அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லையே அப்படின்னு மனசு வருத்தப்பட்டார் சுவாமி. அப்ப ஏற்பட்ட பாதுகையை நாம் சேவை சிந்தித்து கொண்டிருக்கமே பாதிக்கும் அவ்வளவு பரம போக்கியமாக இருக்கேன் அதே நினைச்சுன்னு நம்முடைய மனசு அதனத்திலேயே ஈடுபடலாம் அல்லவா, அதுவும் ஈடுபட மாட்டேங்கிறது என்று வருத்தப்படுகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பரிவர்த்தைதா பிதா மகாதீன் துவமிவ அனந்தமசோ வரச்சனேகா. இதுவரையிலும் பாதுகா தேவி எத்தனை பிரம்மாக்களை சிருஷ்டிச்சிருக்கே பரிவர்த்தனம் பண்ணிருக்கேன், அது மாற்றி மாற்றி எத்தனையோ கல்பங்கள் எத்தனையோ பிரம்மாக்கள் இப்படி பிரம்மாக்கள்லாம் சிட்டிச்சுக்கிட்டு நிறைய அந்த பிரம்மாக்கள் சிட்டியில நானும் ஆட்டுக்கிட்டு நானும் எத்தனையோட பிறந்து வளர்ந்து செத்து இப்படி எல்லாம் இருந்திருக்கேன் தெரிஞ்சா, பிரம்மாக்களே எத்தனையோ இருக்கிற காலத்துல நான் என்ன மூலேன் என்ன அப்படி எவ்வளவோ காலம் ஓடி போயிருக்கு, நீ எப்படி பண்ற உன்னை போலதான் அந்த காலமும் இருக்குங்கிறார். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டு பண்ணாக்க ஸ்வமிவ ஆனந்தம் அசுவரச்சகல்பனேஹ அப்படிங்கிறார். அதாவது நீ எப்படியானால் அனந்தம் வகதி, அனந்தம்னா அந்தமில்லாத எம்பெருமான் பரபிரம்மா, ஆக எம்பெருமானை எப்ப பார்த்து